திறன சாட்சி அல்ல. சூரியன பக்கம் இல்ல, சந்திரன சாட்சி இல்ல. பாதகத்தி பெத்த புள்ள, பஞ்சதென்ன வளர்ந்த புள்ள. கண்டா வார சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. அவனை கண்டா வார சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. கையோட